தலைப்பு கடிதங்கள். எரித்த கடிதங்களிலும் எரியாத நினைவுகள். ஈரத்தால் நனையா முத்த கடிதங்கள். வீட்டாருக்கும் சொன்னது காதலை கடிதம். வலிக்கு மருந்து ஆகும் கடிதங்களே. பிரிவுக்கு துணையாகும் கடிதங்களே.